ഉണ്ടായി വെളിച്ചം. എന്നാഗമം 1:6-15. தேவனால் பெயரிடப்பட்ட தலைவர்கள். இப்போது நாம் எண்ணாகமம் 1 அடுத்த பகுதிக்கு செல்கிறோம். அங்கே தேவன் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார். இது ஒரு அரசியல் தேர்தல் அல்ல, இது மனிதனின் தேர்வும் அல்ல. மோசே மற்றும் ஆரோனுடன் நிற்க போகும் கோத்திரங்களின் பெயர்களையும் தலைவர்களின் பெயர்களையும் தேவனே கொடுக்கிறார். இந்த மனிதர்கள் வெறும் கணக்கெடுப்பிற்கான உதவியாளர்கள் மட்டுமல்ல, தேவன் இஸ்ரேலை ஒழுங்காக கட்டுகிறார் என்பதற்கு இவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். தேவன் தலைவர்களை பெயரிட்டு அழைக்கும் பொழுது அவர் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த பயணம் கூட்டத்தின் உணர்ச்சிகளால் வழிநடத்தப்படாது, இது தெய்வீக ஒழுங்கினால் வழிநடத்தப்படும் என்பதை நாம் கவனமாக உற்று பார்க்கும் பொழுது இன்னும் ஆழமான ஒன்றை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த தலைவர்களின் பெயர்கள் அர்த்தங்களை சுமந்து நிற்கின்றது. இஸ்ரேல் நடக்கவிருக்கும் பாதையில் அந்த அர்த்தங்கள் வழிகாட்டிகளாக மாறுகின்றது. எண்ணாகமம் 1 தேவன் மக்களை எண்ணுவது மட்டுமல்ல, அவர் ஒரு தேசத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த வனாந்திர பயணத்தில் பசி, தாகம், பயம், யுத்தம், சோதனை, பாவம், சிச்சை, சுகம், மறுசீரமைப்பு மற்றும் இறுதியாக சுதந்திரத்திற்கான ஆயத்தம் ஆகியவை இருக்கும். இஸ்ரேல் இவற்றுள் பலவற்றை எதிர்கொள்வதற்கு முன்பாகவே தேவன் அவர்கள் முன்னே பெயர்களை வைக்கிறார். யாவே தேவன் ஒரு தீர்க்க தரிசன எச்சரிக்கையையும் அதே வேளையில் ஒரு மென்மையான வழிகாட்டுதலையும் கொடுப்பது போல இது இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பெயரோடு மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது என்ற அர்த்தத்தில் அல்ல, மாறாக வனாந்திரத்தின் ஆவிக்குரிய கருப்பொருள்கள் ஏற்கனவே இந்த பெயர்களின் எழுதப்பட்டுள்ளது என்ற அர்த்தத்தில் இது இருக்கின்றது. அவர்கள் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பே நான் எப்பேற்பட்ட தேவன் என்றும், அவர்கள் எத்தகைய மக்களாக மாற வேண்டும் என்றும், அவர்கள் கவனிக்க வேண்டிய ஆபத்துகள் எவை என்றும் தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த தலைவர்கள் மற்றொரு சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். வேதத்தில் தேவன் பல நேரங்களில் பெயர்கள் மூலமாக பேசுகிறார். அவர் ஆபிராமை ஆபிரகாம் என்று அழைத்தார். அவர் யாக்கோபை இஸ்ரேல் என்று மறுபெயரிட்டார். ஓசியாவின் பிள்ளைகளை உயிருள்ள செய்திகளாக பெயரிட்டார். பெயர்கள் நினைவூட்டல்களாகவும் எச்சரிக்கைகளாகவும் மாறக்கூடும். சில சமயங்களில் அவை எதிர்வரப்போகும் காரியங்களை குறித்தவையாக தீர்க்க தரிசனத்தை சுமந்து செல்கின்றது. எனவே இன்று நாம் இந்த தலைவர்களை அவர்களின் பெயர்களையும் கடந்து செல்வோம். மேலும் வனாந்தர அனுபவத்தில் இந்த அர்த்தங்கள் எப்படி மீண்டும் மீண்டும் நிறைவேறின என்பதையும் நாம் பார்ப்போம். ஒரு தலைவர் எலிசூர். இவருடைய பெயரின் அர்த்தம் தேவன் கண்மலையாய் இருக்கிறார் என்பதாகும். வனாந்தரத்தின் மிக வலிமையான சித்திரங்களில் இதுவும் ஒன்றாகும். இயற்கையான வசதிகள் இல்லாத ஒரு தேசத்தில் தேவன் தாமே ஒரே நிலையான அஸ்திவாரமாக மாறினார். எல்லாமே மாறும் பொழுது தேவன் மாறுவதில்லை என்பதை இஸ்ரேல் கற்றுக்கொண்டது. பயம் எழும்பும் பொழுது தேவன் உறுதியாய் நிற்கிறார். வனாந்திரம் இதை ஒரு கண்கூடான விதத்திலும் வெளிப்படுத்தியது. தேவன் கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தார். ரெவிதீமிலே மோசே கண்மலையை அடித்தார். மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் வந்தது. பின்னர் காதேசிலே மீண்டும் கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. மக்கள் நிலையற்றவர்களாயிருந்தார்கள், ஆனால் தேவன் அப்பொழுதும் அவர்களுக்கு கண்மலையாயிருந்தார். இதனால் தான் மோசே பின்னர் அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது என்று சொன்னார். எலிசூரின் பெயர் ஒரு கொடியாக மாறுகிறது. வனாந்திரத்தில் நமது ஒரே நிலையான நிலம் தேவன் மட்டுமே. இன்னொரு தலைவர் செலூமியேல். இவருடைய பெயர் சமாதானம். முழுமை மற்றும் தேவனுடனான சமாதானத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. பயணத்தின் நோக்கம் வெறும் பிரயாணம் மட்டுமல்ல என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. சீரமைக்கப்பட்ட ஐக்கியமும் பரிசுத்த ஒழுங்குமே அதன் நோக்கமாயிருந்தது. தேவன் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்பினார். அவர்கள் அவருடைய பிரசன்னத்தின் கீழ் சமாதானத்துடன் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனாலும் சமாதானம் தானாக வருவதில்லை என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவனுடனான சமாதானத்திற்கு கீழ்ப்படிதல், தாழ்மை மற்றும் நம்பிக்கை தேவை. வனாந்திரத்தின் வேதனைகளில் பெரும்பாலானவை அவர்கள் தேவனுடைய சமாதானத்தை காத்து கொள்ளாததாலேயே வந்தது. முறுமுறுப்பு சமாதானத்தை குலைத்தது, பயம் சமாதானத்தை குலைத்தது, கலக்கம் சமாதானத்தை குலைத்தது. ஆனாலும் தேவன் திரும்ப திரும்ப அவர்களை அழைத்தார். பாளையத்தில் அவர்களுக்கு ஒழுங்கை தந்தார். பாவ நிவர்த்தி செய்ய ஆசாரியர்களை கொடுத்தார். மையமாக இருப்பதற்கு ஆசாரிப்பு கூடாரத்தை அவர்களுக்கு தந்தார். உண்மையான சமாதானம் என்பது கஷ்டங்கள் இல்லாமல் இருப்பது அல்ல, மாறாக தேவனை மையமாக கொண்டிருப்பது என்பதை அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு கட்டத்திலும் தேவன் எதை நோக்கமாய் கொண்டிருந்தார் என்பதை செலூமியேலின் பெயர் நமக்கு அமைதியாக நினைவூட்டுகிறது. அது அவரோடு முழுமையாகவும் சமாதானத்துடனும் வாழும் ஒரு மக்கள் கூட்டமே. நகசோன் என்பது அர்த்தம் நிறைந்த மற்றொரு பெயர். இவருடைய பெயர் பெரும்பாலும் சர்பத்தோடு, அதாவது மூல சொல் நாகாஷ், இணைக்கப்படுகிறது. என்னாகமத்தில் பின்னர் வரும் வெண்கல சர்பத்தை நாம் நினைவு கூறும் பொழுது இது மிகவும் குறிப்பிடத்தக்கதாக மாறுகிறது. என்னாகமம் 21 கொள்ளிவாய் சர்பங்கள் மக்களை கடித்த போது அவர்கள் இறந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் ஒரு விசித்திரமான மற்றும் பரிசுத்தமான பிரகாரத்தை வழங்கினார். மோசே ஒரு வெண்கல சர்பத்தை உயர்த்தினார். அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். இந்த அடையாளம் ஒரே நேரத்தில் நியாய தீர்ப்பையும் சுகத்தையும் சுமந்து நின்றது. பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது. ஆனால் தேவன் தாம் அருளும் ஏற்பாட்டின் மூலம் இரக்கத்தை வழங்க முடியும் என்பதை அது காட்டியது. இயேசு பின்னர் தன்னை சுட்டிக்காட்ட இந்த நிகழ்வை பயன்படுத்தினார். சர்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னார். எனவே நகசோனின் பெயர் ஒரு வழிகாட்டி பலகையாக மாறுகிறது. வனாந்திரம் பாவத்தின் விஷயத்தை வெளிப்படுத்தும். ஆனால் தேவன் தமது பிரகாசத்தையும் வெளிப்படுத்துவார். அவர் வழங்குவதின் மேல் வைக்கும் விசுவாசத்தின் மூலம் இரட்சிப்பு உண்டாகும். அடுத்து நமக்கு நெத்தேனியல் இருக்கிறார். இதற்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்று அர்த்தம். இது வனாந்திரத்திற்கு மிகவும் பொருத்தமானது. வனாந்திரம் மனித சாதனைகளுக்கான இடம் அல்ல, அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடமாக இருந்தது. இஸ்ரேலால் அங்கே விவசாயம் செய்ய முடியவில்லை. அவர்களால் பொருட்களை எளிதாக சேமித்து வைக்க முடியவில்லை. ஜீவன் என்பது தேவனுடைய ஈவு என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. தேவன் வனாந்திரத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். தேவன் கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் தேவன் அவர்களை வழி நடத்தினார். வருடங்களாய் அவர்களுடைய வஸ்திரங்களையும் கால்களையும் கூட தேவன் பாதுகாத்தார். ஆனாலும் சோகம் என்னவென்றால் அவர்கள் அடிக்கடி இதை மறந்து போனார்கள். தேவன் போதுமானதை கொடுக்கவில்லை என்பது போல அவர்கள் நடந்து கொண்டார்கள். அவர்கள் குறை சொல்லி எகிப்தை திரும்பி பார்த்தார்கள். நெதேனியாலின் பெயர் ஒரு தினசரி பிரகாசமாக மாறுகிறது. எல்லாமே பெற்று கொள்ளப்பட்டதுதான். வனாந்திரம் நன்றியுணர்வை பயிற்றுவிப்பதற்காகவே அமைந்தது. ஏனென்றால் தேவனே கொடுப்பவர் என்பதை நாம் நினைவு கூறும் பொழுது நன்றியுணர்வு வளர்கிறது. எலியாப் என்பதற்கு என் தேவன் பிதாவாய் இருக்கிறார் என்று அர்த்தம். இது மிகவும் அன்பான ஒரு உண்மை. வனாந்திரம் இதை கற்றுக் கொடுப்பதற்காகவே அமைந்தது. இஸ்ரேலர் எகிப்திலே கொடுமையான எஜமான்களின் கீழ் வாழ்ந்திருந்தார்கள். அடிமைகள் பயத்தை கற்றுக்கொள்கிறார்கள். அடிமைகள் பிழைத்திருப்பதை கற்றுக்கொள்கிறார்கள். அடிமைகள் நம்புவதற்கு போராடுகிறார்கள். ஆனால் தேவன் புத்திர சுவகாரத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க அவர்களை வெளியே கொண்டு வந்தார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல அவர் அவர்களை சுமந்தார். மோசே சொன்னார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. தேவன் அவர்களுக்கு உணவளித்தார், வழி நடத்தினார், திருத்தினார், மேலும் உண்மையுள்ளவராயிருந்தார். ஒரு தகப்பனை போல அவர்கள் கலக்கம் பண்ணும் பொழுது அவர் அவர்களை சிச்சித்தார். ஆனால் அவர்களுக்கு பலன் இல்லாத போது அவர் அவர்களுக்கு தேவையானதையும் வழங்கினார். இதனால் தான் தேவன் முன்னதாக பார்வோனிடம், இஸ்ரேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன் என்று சொன்னார். இஸ்ரேல் அதை நம்புவதற்கு போராடிய போதிலும் வனாந்திரத்தில் தேவன் கட்டி எழுப்பி கொண்டிருந்த அந்த தகப்பன் பிள்ளை உறவை எலியாபின் பெயர் சுட்டி காட்டுகிறது. எலிஷாமா என்றால் தேவன் கேட்டருளினார் என்று அர்த்தம். வனாந்திரத்தில் இது பல முறை நிரூபிக்கப்பட்டது. எகிப்தில் அவர்களுடைய பெருமூச்சை தேவன் கேட்டார். தேவன் அவர்களின் தாகத்தை கேட்டு தண்ணீர் கொடுத்தார். தேவன் அவர்களின் பசியை கேட்டு மன்னா கொடுத்தார். தேவன் அவர்களின் புகார்களையும் கேட்டார். சில நேரங்களில் அவருடைய பதில் இரக்கமாக இருந்தது, சில நேரங்களில் சிச்சையாக இருந்தது. அவர்கள் இறைச்சிக்காக குறை சொன்ன பொழுது தேவன் காடையை கொடுத்தார். ஆனால் அவர்களின் இருதயம் சரியில்லாததினால் அந்த இச்சை ஒரு நியாய தீர்ப்பாக மாறியது. அவர்கள் கலக்கம் பண்ணின போது தேவன் அதை கேட்டு செயல்பட்டார். மோசே பரிந்து பேசிய போது தேவன் அதை கேட்டு மன்னித்தார். வனாந்திரம் இந்த இரட்டை சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. தேவன் ஜபத்தை கேட்கிறார், மேலும் தேவன் முறுமுறுப்பையும் கேட்கிறார். பாளையத்தில் பேசப்படும் எதுவும் அவருக்கு மறைவானதல்ல. எலிஷாமாவின் பெயர் ஒரு எச்சரிக்கையாகவும் ஆறுதலாகவும் மாறுகிறது. தேவன் கூக்குரலை கேட்கிறார் என்பது நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. தேவன் சத்தமாக பேசப்படும் அவ்விசுவாசத்தையும் கேட்கிறார் என்பது நமக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. கமாலியேல் என்றால் தேவன் என் வெகுமதி, அதாவது அல்லது பலன் என்று அர்த்தம். வனாந்திரம் பல இழப்புகள், பல தாமதங்கள் மற்றும் பல கடினமான நாட்கள் இருந்தது. இந்த பயணம் வீணானது என்று நினைப்பது எளிதாக இருந்தது. ஆனாலும் தேவன் ஆழமான ஒன்றை செய்து கொண்டிருந்தார். அவர் தமது மக்களுக்குள் பரிசுத்தத்தை முதலீடு செய்து கொண்டிருந்தார். அவர் அடையாளத்தை உருவாக்கி கொண்டிருந்தார். அவர் விசுவாசத்தை சோதித்து கொண்டிருந்தார். தமது பிரசன்னத்தை சுமக்க கூடிய ஒரு தேசத்தை அவர் கட்டி எழுப்பி கொண்டிருந்தார். முதல் சந்ததி வனாந்திரத்தில் தோற்று போய் இறந்த போதும் வாக்கு தத்தம் சாகவில்லை. தேவன் ஒரு புதிய சத்தியத்தை எழுப்பினார். தேவன் வெகுமதியாகவே நிலைத்திருந்தார். பின்னர், உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு தேவன் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்தார் என்று மோசே அவர்களுக்கு நினைவூட்டினார். கமாலியேலின் பெயர் ஒரு விளக்கை போல பேசுகிறது. கடினமான காலங்களிலும் தேவனே வெகுமதியாக இருக்கிறார். தேவன் நம்மை உருவாக்கும் பொழுது பயணம் வீணாவதில்லை. அபிதான் என்றால் என் பிதா நியாயாதிபதியாய் இருக்கிறார் என்று அர்த்தம். இதுவும் வனாந்திரத்திற்கு ஒரு தெளிந்த புத்தியுடன் பொருந்துகிறது. கலக்கம் தொடர்ந்து எழும்பிக் கொண்டே இருந்ததால் இஸ்ரேல் திரும்ப திரும்ப நியாய தீர்ப்புகளை அனுபவித்தது. அவர்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்க மறுத்த போது நியாய தீர்ப்பு வந்தது. அந்த சந்ததி அலைந்து திரியும்படி திருப்பப்பட்டது. கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும் கலக்கம் பண்ணின போது நியாய தீர்ப்பு வந்தது. பாளையத்தில் பாவம் பரவிய போது தேவனுடைய பரிசுத்தம் பதில் கொடுத்தது. ஆனாலும் இந்த நியாய தீர்ப்பு கொடுமை அல்ல, அது தகப்பனுக்குரிய சிச்சை. தம்முடைய மக்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் அவர்களை திருத்தினார். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் என்று வேதம் பின்னர் போதிக்கிறது. பிதாவானவர் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார் என்ற உண்மையை அபிதானின் பெயர் சுட்டி காட்டுகிறது. அவருடைய அன்பு அவருடைய பரிசுத்தத்தை ரத்து செய்வதில்லை. அவருடைய இரக்கம் அவருடைய சிச்சையை நீக்குவதில்லை. அகியேசர் என்றால் என் சகோதரன் உதவியாயிருக்கிறான் என்று அர்த்தம். வனாந்திரத்தில் பிழைத்திருப்பதற்கு சகோதரத்துவம் தேவைப்பட்டது. தேவன் இஸ்ரேலை கோத்திரங்களாகவும் குடும்பங்களாகவும் வரிசைப்படுத்தினார். அவர்கள் ஒரே சரீரமாக புறப்பட்டு போனார்கள். அவர்கள் ஒரே மக்களாக போரிட்டார்கள். எந்த கோத்திரமும் எங்களுக்கு மற்றவர்கள் தேவையில்லை என்று சொல்ல முடியாது. அவர்கள் நகர்ந்த போது பாளையம் ஒன்றாக நகர்ந்தது. அவர்கள் எதிரிகளை எதிர்கொண்ட போது அவர்கள் ஒன்றாக நின்றார்கள். நடைமுறை விஷயங்களில் கூட லேவியர்கள் முழு தேசத்திற்காகவும் பணி செய்தார்கள். முழு தேசமும் ஆசாரிப்பு கூடாரத்தின் மையத்தை பாதுகாத்தது. இது சபைக்கும் ஒரு சித்திரமாக இருக்கிறது. புது சிருஷ்டியானது பல அவயங்களை கொண்ட ஒரே சரீரம். ஒவ்வொரு அவயத்திற்கும் மற்றொன்று தேவை. வனாந்திரத்தில் சகோதரத்துவம் தவறிய போது பேரழிவு பின்தொடர்ந்தது. பொறாமை, சண்டை மற்றும் பிரிவினை ஆகியவை கலக்கத்தை உண்டாக்கியது. அகியேசரின் பெயர் ஒரு அழைப்பாக மாறுகிறது. சகோதரன் என்பவன் உதவி போட்டி அல்ல. பயணம் தனியாக முடிப்பதல்ல. பாகியேல் என்றால் தேவன் பங்கிடுகிறார், தேவன் நியமிக்கிறார் அல்லது தேவன் ஏற்படுத்துகிறார் என்று அர்த்தம். இது ஒரு வலிமையான வனாந்திர கருப்பொருள். இஸ்ரேல் தேசத்திற்குள் நுழைவதற்கு முன்பே தேவன் அவர்களுக்கு ஒழுங்கையும் நியமித்தலையும் போதித்து கொண்டிருந்தார். அவர் பாளையத்தின் இடையங்களையே நியமித்தார். அவர் பயணம் செய்யும் வரிசையை நியமித்தார். லேவியர்களுக்கு பணிகளை நியமித்தார். பின்னர் எல்லைகளை நியமித்தார். சுதந்திரம் என்பது தற்செயலானது அல்ல என்பதை இது காட்டுகிறது. தேவனே பங்குகளை நியமிக்கிறவர். நமக்கு சுதந்திரத்தை அவர் தெரிந்து கொள்வார் என்று வேதம் பின்னர் சொல்லுகிறது. வனாந்திரத்தில் தேவன் தமது நியமிப்புகளை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். பிரச்சனை என்னவென்றால் அநேகர் வேறொரு நியமிப்பை விரும்பினார்கள். அவர்கள் மன்னாவை வெறுத்தார்கள். அவர்கள் எகிப்தை விரும்பினார்கள். அவர்கள் சொகுசை விரும்பினார்கள். ஆனால் தேவனுடைய பங்கீடு பயிற்சியாக இருந்தது. பாகியேலின் பெயர் நமக்கு நினைவூட்டுகிறது. தேவன் நியமித்தார். அவருடைய நியமிப்பு ஞானமானது. எலியாசாப் என்றால் தேவன் கூட்டி கொடுத்தார் அல்லது தேவன் சேர்த்தார் என்று அர்த்தம். தேவனுடைய பொறுமையை நாம் நினைவு கூறும் பொழுது இந்த அர்த்தம் பிரகாசிக்கிறது. தோல்விகளுக்கு பிறகும் தேவன் இரக்கத்தை கூட்டி கொடுத்தார். நியாய தீர்ப்புக்கு பிறகும் தேவன் வழி நடத்துதலை கூட்டி கொடுத்தார். முதல் சந்ததி வீழ்ந்த போதும் தேவன் ஒரு புதிய சந்ததியை கூட்டி சேர்த்து உடன்படிக்கை பாதையை தொடர்ந்தார். மனித பலவீனத்தை விட தேவனுடைய உண்மை தன்மை நீடித்து நிற்கும் என்பதை எண்ணாகமும் காட்டுகிறது. தேவன் அவர்களை மீண்டும் மீண்டும் ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி கூட்டினார். அவர் திருத்தத்தை சேர்த்தார், போதனையை சேர்த்தார், பாதுகாப்பை சேர்த்தார், திசையை சேர்த்தார். இது பாவத்தை நியாயப்படுத்தாது. ஆனால் இது தேவனுடைய உடன்படிக்கையின் இரக்கத்தை மகிமைப்படுத்துகிறது. எலியாசாப்பின் பெயர் நம்பிக்கையாக மாறுகிறது. தோல்விக்கு பிறகு தேவன் மறு சீரமைப்பை சேர்க்க முடியும். மேலும் சிதறடிக்கப்பட்டதை தேவன் ஒன்று சேர்க்க முடியும். கடைசியாக நாம் அகிராவிடத்திற்கு வருகிறோம். இந்த பெயரை தீமையின் சகோதரன் என்று புரிந்து கொள்ளலாம். இது நிதானிக்கப்பட வேண்டிய ஒன்று. மேலும் இது வனாந்திரத்தின் மிகவும் வேதனையான உண்மைகளில் ஒன்றோடு பொருந்துகிறது. இஸ்ரேலின் மிகப்பெரிய வீழ்ச்சிகள் பெரும்பாலும் பாளையத்திற்கு உள்ளிருந்தே வந்தது. வெளியிருந்து வந்த எதிரிகளால் மட்டுமல்ல, முறுமுறுப்பு உள்ளிருந்தே வந்தது. அவ்விசுவாசம் உள்ளிருந்தே வந்தது. பொறாமை உள்ளிருந்தே எழும்பியது. கோராக்கின் கலக்கம் இஸ்ரேல் குடும்பத்திற்குள்ளிருந்தே வந்தது. தேசத்திற்குள் நுழைய மறுத்ததானது அமலேக்கினால் திணிக்கப்படவில்லை. இது இஸ்ரேலின் இருதயத்தில் அவர்களின் சொந்த சகோதரர்களுக்குள்ளிருந்தே பிறந்தது. பாகால் பேயோரில் விக்கிரகாராதனை அநேகரை அழித்தது. இஸ்ரேலுக்கு அறிவு இல்லாததினால் அல்ல, ஆனால் இச்சையும் சமரசமும் உள்ளுக்குள் எழும்பியதால்தான். ஆகிராவின் பெயர் ஒரு தீர்க்க தரிசன எச்சரிக்கையாக மாறுகிறது. சகோதர பிரச்சனையை கவனி. தீமை சகோதரத்துவத்திற்குள் எழும்பக்கூடும். மிகப்பெரிய அச்சுறுத்தல் பெரும்பாலும் உள்நாட்டு கலக்கம், உள்நாட்டு சமரசம், உள்நாட்டு கசப்பு ஆகியவையே. இந்த பெயர்கள் அனைத்தையும் நாம் ஒன்றாக வைக்கும் பொழுது வனாந்திர நிகழ்வுகள் நடப்பதற்கு முன்பே தேவன் வனாந்திரத்தின் கருப்பொருள்களை எழுதியது போல இருக்கிறது. தேவன் கண்மலையாய் இருக்கிறார். தேவன் தமது மக்களுடன் சமாதானத்தையும் முழுமையையும் நாடுகிறார். பாவம் சர்ப்பத்தின் கடி போன்ற விஷத்தை கொண்டு வருகிறது, ஆனால் தேவன் ரட்சிக்கும் பரிகாரத்தை கொடுக்கிறார். தேவன் அனுதிர ஆகாரத்தை கொடுப்பவர். தேவன் தமது மக்களை தம்மை பிதாவாக அறியும்படி பயிற்றுவிக்கிறார். தேவன் ஜபத்தையும் புகாரையும் கேட்கிறார். தாமதமானாலும் தேவனே வெகுமதியாக இருக்கிறார். பிதாவானவர் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். பிழைத்திருப்பதற்கு சகோதரத்துவம் தேவை. தேவன் பங்குகளையும் நிலைகளையும் நியமிக்கிறார். தேவன் இரக்கத்தை சேர்த்து மீண்டும் கூட்டி சேர்க்கிறார். ஆனாலும் இருதயம் காக்கப்படாவிட்டால் பாளையத்திற்குள்ளேயே தீமை எழும்பக்கூடும். இவைகள் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, இவைகள் நமக்கும், அதாவது புது சிருஷ்டிக்கும் பாடங்களாகும். நமது பயணத்திலும் வனாந்திர காலங்கள் உண்டு. நமது பயணத்திலும் ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. நமது பயணத்திற்கும் சகோதரத்துவம் ஒழுங்கும் தேவை. தேவன் கண்மலையாய் இருக்கிறார் என்பதையும், கிறிஸ்துவே நம் அப்பம் என்பதையும், தேவன் பிதாவாய் இருக்கிறார் என்பதையும், ஜபம் கேட்கப்படுகிறது என்பதையும், சிச்சை உண்மையானது என்பதையும், உள்ளுக்குள் ஏற்படும் சமரசமே பெரும்பாலும் மிகப்பெரிய ஆபத்து என்பதையும் சபை நினைவு கூற வேண்டும். நாம் சுதந்திரத்திற்குள் பிரவேசிக்கும் வரை விழித்திருக்கவும் ஜெபிக்கவும் நிற்கவும் விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இன்று நாம் திறந்திருப்பதை விட அதிகமானவை இந்த பெயர்களில் உள்ளது. முந்தைய வசனங்கள் தேவனுடைய வடிவமைப்பை வெளிப்படுத்தியது போலவே இந்த பெயர்களும் வனாந்திரத்திற்கு அப்பால் கானானை நோக்கி, கிறிஸ்துவை நோக்கி, சபையை நோக்கி, வரப்போகும் உலகத்தை நோக்கி அமைப்புகளை சுமந்து நிற்கின்றது. தேவன் சித்தமானால் நாளைய காலை வெளிச்சத்தில் இதை தொடருவோம். ஜபம். எங்கள் பரிசுத்த பிதாவாகிய யாவே, நீர் உமது மக்களை ஞானத்தோடும் ஒழுங்கினோடும் வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தையில் எதுவும் பெயர்கள் கூட வீணானது அல்ல என்று எங்களுக்கு காட்டியதற்காக நன்றி. ஒவ்வொரு சோதனையிலும் உம்மை எங்கள் கண்மலையாக பார்க்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். உம்மோடு எங்களை சமாதானத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உமது பிரசன்னத்தை எங்கள் வாழ்வின் மையமாக வைத்திருங்கள். நீர் கொடுப்பவற்றுக்காக எங்களை நன்றியுள்ளவர்களாக்கி உம்மை எங்கள் தகப்பனாக நம்ப எங்களுக்கு உதவுங்கள். ஜெபிக்கவும் முறுமுறுக்காதபடி எங்கள் வாயை காத்து கொள்ளவும் எங்களை பயிற்றுவியுங்கள். கிறிஸ்துவின் நல்ல போர் வீரர்களாக துன்பத்தை சகித்து கொள்ளவும், நாங்கள் ஒரே சரீரமாக பயணம் செய்யும்படி சகோதரத்துவத்தை நேசிக்கவும் எங்களுக்கு உதவுங்கள். உள்ளுக்குள் எழும்பும் தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்து எங்களை தாழ்மையுள்ளவர்களாகவும் விழிப்பு இருக்கிறவர்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். எங்களை கூட்டி சேர்த்து எங்களுக்கு இரக்கத்தை கூட்டி நீர் வாக்குத்தத்தம் பண்ணின சுதந்திரத்திற்குள் எங்களை பத்திரமாக கொண்டு வாருங்கள். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.